குறிக்கோள் தூங்கிடாமல் கொண்டே சொல்கிறேன். நான் வந்து நிறைய பேர் கொடுத்தேன், ரெண்டு பேர் இல்லை பல உயிர்கள். ஏன் அப்படின்னு தெரியுமோ, எனக்கு விலகி இல்லை. என்ன விலகி இல்லை, தேகாத்மபுரம் எனக்கு தேகமே ஆத்மா இருக்கேன். இந்த சுமல்ல என்னது, என் உடம்பு சம்பந்தமான சுமல், உடம்பு சத்தமிச்ச கட்சியில் அதெல்லாம் என்னது உடம்புக்கு ஆத்மாவுக்கு கஷ்டம். பெருமாளுக்கு நமக்காது, நம்ம உடம்புக்கு தான், ஆத்மாவுக்கு பசி கிடையாது, ஆத்மாவுக்கு திருப்தியே கிடையாது. ஆத்ம திருப்தியை நம்ம பெருமாள் சேர்க்க, உடம்புக்கு திருப்தியே கிடையாது. ஆனால் இவருக்கு அது நிலைக்கு என்ன பாசம், பாசம் எல்லாம் தாயாய் தாயே தந்தையாய் பாசம். என்னத்தோ நம்ம வரை சொல்ல கொஞ்சமெண்டி மக்கள் ஒன்றால் சுற்றத்தோடு கொண்டதோடு பெற்றதன் தான் காதல் பற்றியாகும். எங்கப்பா எங்கப்பா என் முன்னாடி என் குழந்தை, இதெல்லாம் என்னது வெறும் அற்பமான காதல். உண்மையிலேயே அதுவா நிரந்தரம், அது நிரந்தரமே கிடையாது. எது நிரந்தரம், அவருடைய பெருமை சம்பந்தம். அதனால அந்த பிரமம் இருக்கிறது, விலக எனக்கு இல்லை. அதனால உண்டே பொருள்களை நிறைய பேர் கொண்டு அல்ப விஷயம் குறிக்கோள் ஒரு நிரந்தரமான பலம் கிடைக்கும். அல்ப பழங்களுக்கெல்லாம் முதல் பாசத்துல நாயே குறைந்தேன், நாய் என்ன பண்ணும், அல்பமான விஷயத்துல தான் ஆசைப்படும். அதே நம்ம யாரு சிவேஸ்வர் பெருமாள் சூரிய சம்பந்தத்தை அந்த பெருமாளுடைய திருமணி தான் ஆசைப்படுறாங்க. சம்பிரதாயத்துல சாப்பிட்டு சாப்பிடணும், குழந்தை குடிக்கணும், அனுபவிக்கணும், எப்படி எப்படி ஆசை வருது, அதெல்லாம் கூட பெருமாள் காய வாச்சா ஆத்ம